28வது நாளுக்கான தியானம். மன அழுத்தங்கள். கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 5:24. ஸ்பெயின் நாட்டின் பார்சிலோனா நகரத்திலிருந்து 150 பேருடன் ஜெர்மனிக்கு சென்று கொண்டிருந்த ஜெர்மன் விங்ஸ் நிறுவனத்தின் விமானம் பிரான்ஸ் நாட்டின் ஆல்ப்ஸ் மலையில் 2015 மார்ச் மாதம் விழுந்து நொறுங்கியது. இந்த விபத்தில் விமானத்தில் பயணித்த அனைவரும் பலியாயினர். விமானத்தின் கருப்பு பெட்டி சிதைந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. அதில் விமானிகள் பேசும் பேச்சுகளின் கடைசி 30 நிமிட பதிவை கேட்டனர். முதல் 20 நிமிடங்கள் தலைமை விமானியும் துணை விமானியும் இயல்பாக பேசிக் கொண்டிருந்தனர். தலைமை விமானி டுசல்டாஃப் என்ற நகரத்தில் விமானத்தை தரையிறக்குவது பற்றி விவரிக்க துணை விமானி ஒரு சில வார்த்தைகள் மட்டும் பேசியிருக்கிறார். அதற்கு பின்பு விமானத்தை துணை விமானியின் கட்டுப்பாட்டில் வைத்திருக்குமாறு கூறினவுடன் அவரது இருக்கை பின்னோக்கி சாயும் சத்தமும் கதவு திறந்து மூடும் சத்தமும் கேட்கிறது. இப்போது விமானம் துணை விமானியின் கட்டுப்பாட்டில் மட்டும் பறந்து கொண்டிருக்கிறது. சிறிது நேரம் கழித்து தலைமை விமானி உள்ளே செல்வதற்காக கதவை தட்டுகிறார். திறக்கவில்லை. பலமாக தட்டுகிறார். பதிலில்லை. பேசும் கருவி மூலம் தொடர்பு கொள்கிறார். எந்த பதிலும் இல்லை. துணை விமானி கதவை உள்பக்கமாக தாளிட்டு கொண்டிருந்தார். அதன் பிறகு பயணிகள் அலறும் சத்தமும் துணை விமானியின் மூச்சு விடும் சத்தமும் பதிவாயிருக்கிறது. எனவே துணை விமானி வேண்டுமென்றே விமானத்தை கீழ்நோக்கி இறக்கி மலையில் மோத செய்துள்ளார் என்று யூகிக்கின்றனர். துணை விமானிக்கு எந்த தீவிரவாத இயக்கத்துடனும் தொடர்பு இல்லை. எனவே அவர் மன உளைச்சலினால் தற்கொலை எண்ணத்துடன் செயல்பட்டிருக்க வேண்டும் என்று துப்பறியும் அதிகாரிகள் கருதுகின்றனர். ஒருவரின் தற்கொலை எண்ணத்தால் ஒன்றும் அறியாத 149 பேர் மரித்துவிட்டனர். நவீன காலத்தில் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகை மனபாரங்கள் ஏற்படுகிறது. மனிதர்களின் எதிர்பார்ப்புகள் கூடிவிட்டன. மனிதர்கள் தங்கள் தேவைகளை கூட்டிக் கொண்டனர். தங்களால் எட்ட முடியாத கனவுகளை அவசரமாக அடைய முயல்கின்றனர். தேவையில்லாத அழுத்தங்களுக்கு ஈடு கொடுக்க முயல்கின்றனர். கடைசியில் மன உளைச்சலுக்கு ஆளாகி விபரீத முடிவுகளை எடுக்கின்றனர். இந்த நாட்களில் நன்கு படித்த வாலிபரும் தற்கொலை முடிவை எடுக்கின்றனர். மன அழுத்தங்கள் அதை வெளியே சொல்ல முடியாத அளவு பாதிப்புகள். என்ன செய்வது என்று தெரியாமல் யாரிடமும் ஆலோசனை கேட்க வெட்கப்பட்டு தவறான முடிவுக்கு வந்து தங்கள் உயிரை மாய்த்துக் கொள்கிறார்கள். தற்கொலையினால் எல்லா பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்துவிடுமா? ஒருவேளை தற்கொலை செய்யும் நபருக்கு முடிவு வரும். ஆனால் அவர்கள் விட்டு செல்லும் குடும்பம், பெற்றோர், அவர்களின் கதி என்னவாகும் என்று யோசிக்காமல் சுயத்தை மாத்திரம் சிந்திப்பதினால் என்ன பயன்? உங்கள் உயிரை மாய்த்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? தங்கள் உயிரை மாய்த்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? நம் ஆத்மாவும் சரீரமும் கர்த்தருக்கே சொந்தம் என்பதை உணர்ந்து வாழ வேண்டுமே. வீணான ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைவோம். இல்லாமற் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன்? அது கழுகை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போகும் என்று நீதிமொழிகள் 23:5 ஞானி சொல்லுகிறார் அல்லவா? அடையக்கூடாத அடைய முடியாத இலக்குகளை தவிர்த்து விடுவோம். வீண் எதிர்பார்ப்புகளையும் தேவைகளையும் குறைத்து கொள்வோம். கர்த்தருக்குள் போதுமென்ற மனதுடன் வாழ முயற்சிப்போம். அப்போது மன அழுத்தங்கள் குறையும். சந்தோஷமாக வாழ முடியும். கர்த்தர் மேல் பாரங்களை வைத்துவிட்டு வேலையிடத்து அழுத்தங்கள், குடும்ப பாரங்கள், கடன் சுமைகள் இவைகளை நம் வாழ்வின் சந்தோஷத்தை கெடுக்காதபடிக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்ச கால வாழ்க்கையில் இவை எதுவும் நம்மை பாதிக்காதபடி வாழ கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஒரு பாடல் வரிகள் இவ்வாறு வருகிறது. என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவருக்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார் என்று ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, எங்கள் சரீரமும் ஆத்மாவும் உமக்கே சொந்தமையா. அதிலிருந்து உயிரை மாய்த்து கொள்ள எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்பதை அறிந்தவர்களாக தேவையில்லாத எல்லா ஆசைகளையும் இச்சைகளையும் சிலுவையில் அறைந்துவிட உதவி செய்தர்லும். வாழ்கின்ற வாழ்க்கையிலே உமக்காக வாழ்ந்திட கிருபை செய்தர்லும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.